ജയരാമപദാസക്തം നൈദ്രുവാൻവേകൗസ്തുവം രാമാനുജാരിതനയം രാജഗോപാലദേശികം ശ്രീമാൻ വേങ്കടനാഥാര്യഃ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി ശ്രീമല്ലക്ഷ്മണയോഗീന്ദ്രസിദ്ധാന്തവിജയധ്വജം വിശ്വാമിത്രകുലോദ്ഭൂതം പരദാര്യമഹം ഭജേ. ദിനന്തോറും ദേശികൻ என்கிற குழுமத்தின் வாயிலாக திருவோணத் திருவிழவு என்கிற தொடரில் சுவாமி தேசிகனின் விஷேகமான ஸ்லோகங்களை அனுபவித்து வருகிறோம். அதில் சுவாமி தேசிகன் பிரபத்தி என்று சுவாமி குமாரரான நயினாராச்சாரியார் அருளி செய்த தேசிக பிரபத்தியில் ஐந்தாவது ஸ்லோகம், அதை இன்று பார்ப்போம். விஷ்வர்பிதாத்மஜனபாக்ய விபாகபூதௌ விப்ராஜமான நவகோக நதானு கல்பௌ வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜௌதௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. சுவாமி தேசிகனை எழுந்தருளியிருந்த காலத்தில் பலரும் ஆசிரியித்தார்கள். அப்படி அவரை ஆசிரியித்தவருக்கெல்லாம் எது பலனாக கிடைத்தது? மோட்சம் பலன் கிடைக்கும். ஆனா மோட்சத்தை கூட நாம் என்ன சொல்றோம்? ஆச்சாரியன் திருவடிகளை அறிந்ததாகத்தானே சொல்லுகிறோம். அதனால பகவானிடத்தில் தன்னை அர்ப்பித்தவர்களுக்கு பகவானிடத்தில் அர்ப்பித்த தன்னுடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய ஒரு பாக்கியம், அவர்களுடைய ஒரு புண்ணியம், அந்த புண்ணியத்துக்கு பரிமாண பலனாக இருப்பது சுவாமி தேசிகனுடைய திருவடி. விஷ்ணுவர்ப்பிதாத்மஜன, விஷ்ணுவினிடத்தில் அர்ப்பித்தார்கள். விஷ்ணுவினிடத்தில் சரணாகதி, நீயே எனக்கு கதி என்று விஷ்ணுவின் திருவடிகளிலே தன்னை அர்ப்பித்தவர்கள், தன்னை சமர்ப்பித்தவர்கள். அப்படி சமர்ப்பித்தவர்களான ஆத்மஜனால், ஆத்மஜனங்கள் அப்படின்ற சப்தத்துக்கு சிஷ்யால் அர்த்தம். அப்படி அர்ப்பித்த சிஷ்யர்களுடைய பாக்கியம் இருக்கு, அவர்களுடைய புண்ணியம், அந்த புண்ணியத்துக்கு பலன் எது அப்படின்னா சுவாமி தேசிகனுடைய திருவடிதான். ஏன்னா பகவானிடத்துல அர்ப்பித்து அதனால அவ கிடைக்க போறது என்னன்னா, கடைசியில் அவளுக்கு தேசிகனுடைய திருவடி கிடைக்கும் அப்படின்னு என்பதாக. ஆத்ம ஜன சப்தத்துக்கு புத்திரன் ஒரு அர்த்தம் உண்டு. அதனால குமாரன் அர்த்தம் தன்னையே சொல்லிக்கிறது கூட சொல்லலாம். பகவானிடத்தில் அர்ப்பித்து அதனால தேசிகன் திருவடிகளை பெற்றோம். ஆச்சாரியனிடத்தில் சரணாகதி செய்ய வேண்டும், ஆச்சாரியனிடத்தில் சரணாகதி ஏற்பட வேண்டும் என்பதற்காக பெருமாளை பிரார்த்தித்த வரலாறுகளும் உண்டு. ராமானுஜருடைய சரணாகதிக்கு திருவடி சம்பந்தம் பெற வேண்டும் என்பதற்காக திருவேங்கடமுடையானை பிரார்த்தித்த வரலாறுகள். அதனால பெருமாளை பிரார்த்தித்து அதன் மூலமாக தேசிகன் திருவடிகளை பெற்றவர்கள். விஷ்ணுவில், விஷ்ணுவினிடத்தில் சமர்ப்பித்தவர்களுடைய தன்னுடைய சிஷ்யர்களுடைய புண்ணியத்தினுடைய பலனாக இருக்கின்ற இரண்டு திருவடிகள் விஷ்ணுவர்ப்பித ஆத்மஜன பாக்ய விபாக பூதௌ. அந்த ரெண்டு திருவடி எப்படி இருக்குன்னா, விப்ராஜமான நவகோக நதானு கல்பௌ, நன்றாக பிரகாசிக்கின்ற இரண்டு செந்தாமரைகள் போல. கோகநதம்னா செந்தாமரை, நவகோகநதம் அன்றளர்ந்த தாமரை, அவ்வளவு சிகப்பாகவும் அவ்வளவு அழகாகவும் அவ்வளவு கோமளமாகவும் மிருதுவாகவும் இருக்கின்ற திருவடிகள், விப்ராஜமான நவகோகனதானுகள் போ. ஆச்சாரியனுடைய திருவடிகள் அப்படி, சுவாமி தேசிகனுடைய திருவடிகள் அப்படி மிகவும் மிருதுவாக இருக்கின்றன. வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜௌ தௌ. அது மாத்திரமில்ல, எப்படி இருக்குன்னா சிறந்த சிரேஷ்டமான பல்லவங்கள் தளிர்கள், அந்த தளிர் எல்லாம் வளர்ச்ச கொஞ்சம் சிவப்பா இருக்கும். அந்த தளிரே எப்படி வந்திருக்குன்னா வேஷாந்தரம், அந்த ரெண்டு தளிர்களே சுவாமி திருவடிகளா மாறிடுத்து. வேஷாந்தர உபகத பல்லவ தல்லதோ, பல்லவங்க சிறந்ததான தளிர்கள், அப்படிப்பட்டதான இரண்டு திருவடிகள். வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜௌ தௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே. இப்படிப்பட்டதான சுவாமி வேதாந்த சூரி என்று அறியப்படுகின்ற சுவாமி தேசிகன், அவருடைய திருவடிகளில நான் சரணம் புகுகிறேன் என்பதாக இந்த ஸ்லோகத்திலே அர்த்தம். சுவாமி தேசிகனே சாட்சாத்து எம்பெருமானுடைய அவதாரம், வெங்கடேஷாவதாரோயம் அப்படின்னு மங்களத்தில் இவரே சாய்ச்சதுதான. அதனால பெருமாளுடைய திருவடிகளை சொன்ன இடத்தில் அவனுடைய திருமேனி முழுவதையும் சொன்னதாக கொள்ள வேண்டும் என்பதனால விஸ்வர்ப்பிதாத்மஜன பாக்ய விபாக பூதோன்ற அப்படின்னால பெருமாளுடைய பெருமாளிடத்தில் அர்ப்பித்தால் அவனுடைய திருவடிகள் நமக்கு கிடைக்கும் என்பதும், அந்த பெருமாளுடைய திருவடிகள் எப்படிப்பட்டதுனா கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே என்பதாக அவனுடைய திருக்கண் திருக்கைகள் திருக்கால்கள் எல்லாமே செந்தாமரை மாதிரி இருக்கும்னு. விப்ராஜமான நவகோகனதானு கல்பௌ, அவைகளே எப்படி இருக்குன்னா தாமரை மலர் மாதிரி இருக்குன்னா, மலர் மாதிரி இருக்குன்றது காட்டிலும் கொஞ்சம் அகலமா இருக்கு, தாமரை மலரோட மலரை காட்டிலும் இன்னும் சிவப்பா இருக்கா அப்படின்னா, அப்ப ரெண்டு தளிர் மாதிரி இருக்கு. வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜௌ, அப்படிப்பட்டதான திருவடிகள் அப்படின்னு பெருமாளுடைய திருவடியே சொல்லியும் சொல்லலாம். இதுல இந்த ஸ்லோகத்துல துவன்யர்த்தமா நிருசிம்மாவதாரம் கிடைக்கிறது அப்படின்னு தோன்றது. நிருசிம்மன் பிரஹ்லாத் ஆழ்வானுக்காக, பிரஹ்லாத் ஆழ்வானுடைய பக்திக்கு மெச்சி அந்த பக்தி பெருக்கினால நிருசிம்மன் அவதரித்தருளினான். அதனால இந்த ஆத்மஜனன்றது இந்த இடத்துல புத்திரன் எடுத்துனமானா ஹிரண்யகசிபுவுடைய புத்திரன், அவன் எப்பொழுதுமே தன்னை விஷ்ணுவினிடத்தில் அர்ப்பித்தவன், அவனுடைய பாக்கியத்துக்கு அவனுடைய புண்ணியத்துக்கு விபாகமாக புண்ணிய பலனாக நிருசிம்மன் அவதரித்தான், அவனுடைய பக்தியினுடைய பலனாக நிருசிம்மன் அவதரித்தான். விஷ்ணுவர்ப்பித்த அவனா அவனுக்கு நிருசிம்மனா அவதாரம் பண்ண போறான்னு அவனுக்கு தெரியாது. அதனால அவனுடைய பிரஹ்லாதனுடைய தியேயமூர்த்தி ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு, அப்படி விஷ்ணுவினிடத்தில் தன்னை அர்ப்பித்தவனான தன் ஆத்மஜனன், தன்னுடைய சொந்த பக்தன் ஆத்மஜனன், அவனுடைய பாக்கியத்துக்கு அவனுடைய பக்தி, அவனுடைய அந்த பக்திக்கு பலனாக நிருசிம்மன் அவதரித்தான். விஷ்ணுவர்ப்பித ஆத்மஜன பாக்ய விபாகனாக அவன் எப்படி இருக்கான்னா செந்தாமரை சக்கச்சவேன் இருக்கான். ஏன்னா நிருசிம்மனுடைய திருக்கண்களும் செங்கனாலி இட்டெறிஞ்சும் சிங்கவேல் குன்னுடைய என்ன செங்கனாக இருக்கின்றான் இல்லையா, அவன் அவனுடைய அந்த கண்ணில் இருக்கிற சிவப்பானது உடம்பு பூரா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, உதிரமலைந்த கையோடு இருந்தானை அப்படின்னு அவன் கை பூரா ஹிரண்ய கசிப்பு வேண்டிய ரத்தத்தினால செக்கச்சவையும் இருக்கு. இப்படி விப்ராஜமானமான நவகோகணத அனுகல்போ, நவகோகணத்துக்கு அனுகல்பமாக பிரகாசிக்கின்ற, நன்கு பிரகாசிக்கின்றதான, மலர்ந்ததான புதிய தாமரை மலர் போன்ற, செந்தாமரை போன்ற சக்கச்சவக்க இருக்கான் பெருமாள். அவன் வந்து பெருமாள் கார்வண்ணன் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அவையடியும் கமலமகதேன்னு கார்வண்ணன் தான். நான் சிம்மன அவதாரம் பண்றச்ச அவனுடைய கண்ணில் இருக்கிற அந்த சிவப்பு அவனுடைய திருமேனியிலையும் படர்றது, கையெல்லாமும் அவனுடைய இரஞ்ச கசிவினுடைய உதிரத்தோடு இருக்கு. அதனால சிவந்த வர்ணத்தினாக பெருமாள் காட்சி அளிக்கிறான். விப்ராஜமான நவகோகனதானு கல்பகா வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜௌதௌ. அவனுடைய திருமேனி எப்படின்னா, பிராட்டி கையால பிடித்தாலே பிராட்டி ரொம்ப மலர் மலர் மேல் இருப்பவள். ஒரு பூக்கு மேல இருக்கிறவனா அவ எவ்வளவு வந்து சாஃப்டா இருக்கணும், எவ்வளவு மிருதுவா இருக்கணும். அந்த மிருதுவான கையால அவனுடைய திருவடிகளை பிடித்தாலே அப்பவே சிவந்து போகுமா, அப்படிப்பட்டதான திருமேனி. தளிர் புறையும் திருவடியன் தலைமையிலவே, அப்படி தளிரை போன்று இருக்கின்றதான திருமேனி. வேஷாந்தர உபகத பல்லவ தல்லஜோ, வேஷாந்தரத்துல வந்திருக்கு. இது மனுஷனாவும் இல்லாம மிருகமாவும் இல்லாம வேறொரு வேஷத்துல வந்திருக்கு. வேஷாந்தர உபகதம், உடம்புருவில் மூன்னொன்றாய் மூர்த்தி வேறாய் அப்படின்ற ஆழ்வார். அதனால மூர்த்தி வேறாக வேஷாந்தர உபகதமான பல்லவ தல்லகம், தளிர்வரையும் திருமேனிதான். ஆனா அந்த தளிர்வரையும் திருமேனி செக்கசவேன்னு சேவை சாய்ச்சா கூட இப்போ ஹிரண்ய கசிபுவ கொல்வதற்காக அந்த கையிலெல்லாம் அவ்வளவு பலம் வாய்ந்த திருக்கரங்கள் அப்படி இருக்கு. அதனால வேஷாந்தரத்தில் வந்திருக்கு. வேஷாந்தர உபகத பல்லவ தல்லஜம், அப்படிப்பட்டதான நிருசிம்மமூர்த்தி. அப்படி நிருசிம்மமூர்த்திய இங்க துன்யத்தமா நமக்கு கிடைக்கிறதுன்னு தோன்றது. விஷ்ணுர்பித் ஆத்மஜன பாக்ய விபாகபூதௌ எப்படின்றபடியினால பிரஹ்லாதனுடைய பரிப பக்திக்கு விபாகமா எழுந்தருளினான் பகவான்றதும், விப்ராஜமான நவகோகனதானுகல்போனு அன்றளர்ந்த தாமரை போன்று சிவந்த செந்தாமரை போன்று சிவந்த வர்ணம் உடையவன் அப்படின்றதும், அவனுடைய சிவந்த வர்ணத்துக்கு தான் சொன்னது. செங்கனாளி இட்டிரைஞ்சின்னு செங்கன், அவனுடைய கண்ணுடைய சிவப்பு உடம்பு பூரா பரவி இருக்கு, கையெல்லாம் ரத்தமாகவும் இருக்கு, கையும் வாயும் எல்லாம் ரத்தமா இருக்கு. அதனால அப்படிப்பட்டவன் வேஷாந்தர உபகத பல்லவ தல்லஜோ, பல்லவ தளிர் இரண்டு சிறந்ததான தளிர்களே வேஷாந்தரத்தில் வந்திருக்கின்றது. மிகவும் தளிர் முறையும் திருமேனியான பெருமாள் இப்பொழுது மிகவும் கடினமாக வேஷாந்தரத்தில் நிருசிம்மனாக மனுஷனாகவும் இல்லாமல் மிருகமாகவும் இல்லாமல் நிருமிருகமாக வேஷாந்தர உபகதனாக வந்திருக்கிறான் அப்படின்றது இந்த ஸ்லோகத்திலேயும் தெரியறது. விஷ்வர்பிதாத்மஜன பாக்ய விபாகபூதௌ விப்ராஜமான நவகோகனதானு கல்பௌ வேஷாந்தரோபகத பல்லவ தல்லஜௌதௌ வேதாந்த சூரி சரணௌ சரணம் பிரபத்யே கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.